శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశికా జనమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికా జనమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికా జనమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికా జనమః శ్రీమతే భగవదే బాచ్చగారాజ మహాదేశికా జనమః శ్రీమతే వగుణభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్వంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీరుండు పులు తిరువేంకటముడయాన్ పారొండొచ్చున్న పడమొడియుల్ ఓరొండుదానే యమయాదో తారణియల్ వాళ్వార్కు వానేరప్పోమళవం వాళ్వు శివతే నిగమాంత మహాదేశికా జనమః தயா சதகம் என்ற கிரந்தத்தை ஆஸ்திகாரோடு சேர்ந்து நாம் அனுபவிச்சின்றிருக்கோம். அத்யத்புதமான தயாதேவியினுடைய விஷயங்களையும் கருணையும் ஸ்ரீவாசனுடைய பரிபூர்ணமான திவ்ய கடாட்சத்தையும் இந்த சாமானிய ஜனங்கள் மேலே எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்றான் என்பதையெல்லாம் சுவாமி தேசிகன் இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்திலே பறக்க பேசுகின்றார். அந்த வழியிலே நேற்றைய பரியந்தம் 52 ஸ்லோகங்கள் பிராப்தம். அந்த கீழ்ஸ்லோகமான 52வது ஸ்லோகத்திலே இந்த விஷகரியனுடைய ஈஸ்வரனாயிருக்கக்கூடியதான் வெங்கடாசலபதி இருக்கானே, அவனுடைய தயையே என்ன பண்றதுன்னு கேட்டாக்கா, எவ்விதம் இந்த சரஸ்வதி நதி, நிர்மலமான ஜலத்தை உடையதான சரஸ்வதி நதி சில இடங்களிலே வெளிப்படையாகவே தெரிந்து கண்ணுக்கு புலப்பட்டு பாய்ந்து ஓடுறது, பல இடங்களிலே அந்தர்வர்த்தியாக மறைந்து சென்று அந்த ஜலஸ்நேகத்தை பிரவாகமாக்கிக் கொண்டு நம் போல இருக்கக்கூடியதான சாமான்யமான சம்சாரிகள் அவாகிட்டே நெருங்கி வந்து தன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரக புத்தியாலே தீராத வினைகளெல்லாம் அதிவேகமாய் தீர்த்து விடுகிறாள் இந்த தயாதேவின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அது எப்படி நம் புண்ணிய தலங்களிலே நாம் தீர்த்தமாடினா நம் பாவம் போறதோ, அதே போல தயாதேவி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் வெளிப்படையாகவும் அந்தர்பூதமாகவும் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் நம்முடைய வினைகளை மொத்தத்தையும் தீர்த்து வைக்கிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த 52வது ஸ்லோகத்திலே உபோத்காதமா சொன்னார் நமக்கு. இன்றைய தினம் பிராப்தமான ஸ்லோகம் 53வது ஸ்லோகம். அபி கருணே ஜனஸ்ய தருணேந்தி விபூஷணதா மயி கமலாசனத்வமபிதாம விஷாத்ரிபதே தரதமதாவசேன தனுதே நனுதே விததிஹி பரகிதபஷ்மணா பரிச்சேளி மகளிமதி அப்படின்னு 53வது ஸ்லோகம். ஏ கருணே, கருணமான தயாதேவியே, ஜனசிய ஜனங்களுடைய அவ வந்து எவ்வளோ புண்ணிய பாவங்கள் பண்றா, அவளுக்கு என்ன பண்றா, என்ன ஹிதம் பண்றா அப்படின்னா, அவ எதை வந்து அபேட்சிக்கிறாளோ அதை கொடுக்கிறான். தருணேந்து விபூஷணதா அப்படின்னு, அதாவது ஒரு இளம் சந்திரன் இருக்கியா, பிறைச்சந்திரன் இருக்கே, அந்த பிறைச்சந்திரனை தனது திருமுடியிலே தரித்தவனான சிவபெருமான் சங்கரனார் இருக்கா, அவருக்கு எந்த பதத்தில் அவர் இருக்காளோ அந்த பதத்தையே தயாதேவி அனுகிரகம் பண்றாள் சொல்ற. இது ஒரு பட்சம். அபி கமலாசனதத்துவம் அபி தாம விஷாத்ரிபதேகேன்னு சொன்ன. கமலாசனம் இந்த தாமரை புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடியதான அந்த சதுர்முக பிரம்மா இருக்காரு சரஸ்வதி தேவியோட, அவருக்கு எந்த பதத்தில் அவர் எழுதியிருக்காரோ அந்த பதத்தை கொடுக்கிறார் இந்த தயாதேவின்னு சொல்றார். அடுத்தது விஷாத்ரி பதேகேன்னு சொன்னார். விஷாத்ரியுடைய அதிபதியானவன் சீனிவாசன் வேங்கடநாதன் ஏழுமலையான்னு எல்லாம் சொல்றப்பா. முன்னாள் விஷாத்ரிக்கு அதிபதினு சொன்ன சில இடங்களிலே அப்படி வேங்கடமலையுடைய அரசனான அவன் எங்கு வாசம் செய்கிறானோ அந்த வாசஸ்தலத்தையும் தாரதமிய ரசத்தாலேன்னு சொன்ன. தரத மதாபசேன தனுதே நனுதே விததிஹி அப்படின்னு. தாரதமியம்னா யாரு திருவேங்கடத்தானை பிரார்த்தனை பண்றாளோ அவனுக்கு திருவேங்கடத்தானுடைய பதம், யாரு பிரம்மலோகம் போனவனு பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு பிரம்மலோகம், யாருக்கு என் சிவன் பதம் வேணுமோ அங்க. ஆனா இதுல வரும் வசதியானது என்னன்னு கேட்டாக்கா, நமக்கெல்லாம் எது திரும்பி வர முடியாத லோகமானது திருவேங்கடத்தானால் மட்டையே கொடுக்க முடியும், அந்த பதம் தான் வசதி. இது வந்து மறைமுகமா சாதிக்கிறாரு. இங்க உன்னுடைய நினைவு உன்னுடைய பிரார்த்தனையிலே ஏற்ற இறக்கம் தாரதமியம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தக்க பலனை அளிக்கிறாள் இந்த தயாதேவி. அதுவே திண்ணம், அதுவே தான் நான் நினைக்கிறேன்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். ரொம்ப அற்புதமா சொல்றார். இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா, இந்த கருணாதேவியான தயாதேவியே பிறர்க்கு நம்மளை போல இருக்க ஜீவாத்மாக்களுக்கு ஹிதத்தை செய்கின்றதான ஒரு திருவுருவத்தை தான் எடுத்துக்கொண்டு விளையாடும் இந்த தயாதேவியினுடையதான விளையாட்டானது, அந்த தேவியை ஆசிரியிக்கிறாள் இல்லையா நம் போல ஆசிரிதாள், அவளுடைய தாரதமியத்துக்கு தக்கபடி ஏற்றத்தாழ்வுக்கு தக்கபடி இளம் சந்திரனை தலையிலே சூடிய சங்கரனார் பதத்தையும் கமலாசனனான அந்த சதுர்முக பிரம்மாவின் பதத்தையும் விஷாசரபதியான திருவேங்கடத்தானுடைய பதமாகிய பரமபதத்தையும் கொடுக்கிறதல்லவான்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன் தயாதேவியை பார்த்து. அப்போ எந்த பதம் யாருக்கு வேணும், யாரு எதை பிரார்த்திச்சாலும் கொடுக்கக்கூடியவளான சர்வசக்தியாக இங்க திருவேங்கடத்தானுடைய தயாதேவி எழுதியிருக்கா என்பது இந்த விஷயத்திலேருந்து நம்ம இருக்கு நிரூபணமாறுது. இதுக்கு தாத்பரியார்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த தயாதேவியினுடையான காரியம் செய்க எப்படி இருக்குன்னா பிறகு ஹிதம் மட்டுமே செய்வதானது, அதுவே தயையின் காரியம்னு பெரியவா நிர்வாகம். தயாதேவியுடைய சொரூபமே அனுகிரகம் தான், அதுதானே தயாதேவிக்கு லீலை போகமாயிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா அபிகருணே ஜனசிய தருணேந்து விபூஷணதான்னு போட்டிருக்காரு. இந்த ஜனம்னு ஒரு பதமானது நம்மளை போல சாமான்யமா இருக்கக்கூடிய ஜனங்கள், ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வாமதேவர் ஜமதக்னி இன்னும் பெரிய பெரிய ஆச்சாரியாள், அவளுக்கு மட்டும்தான் எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதம் கிடைக்குமா, அவ மட்டும்தான் பிரபத்தி அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த கருணே ஜனசிய அப்படின்ற பதத்தாலே சாமான்யமான எல்லா ஜனங்களுக்கும் அதிகாரத்துவத்தை காட்டுறது இந்த ஸ்லோகம். இந்த பதத்தால் பிரபத்தி என்கிற சர்வாதிகாரத்தை சூச்சிப்பிக்கிறார் சுவாமி தேசிகன் தெரிவியா வியாக்கரணத்தில் விஸ்தாரமா எழுதியிருக்கா. ஏன்னா பிரபத்தி எல்லாரும் அனுஷ்டிக்கலாம், சர்வாதிகாரம் அது ஆகிஞ்சன்யம் முக்கியம், அதுக்கு பூர்வமான எம்பெருமான் தான் நம்ம ரட்சிக்கிறான் என்பதானது மகாவிஸ்வாசம் வேணும். அந்த ஆக்கிஞ்சன்யம் இருந்தா அங்கே கார்பண்யமும் சித்திச்சுடுறது, அப்ப விசுவாசம் வந்தா எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதம் கிடைக்கிறது, அவன் ஒருவனே தெய்வம் என்ற எண்ணம் இருந்ததுன்னா கிடைக்கிறோம், அதுக்கு அதிகாரத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த 53வது ஸ்லோகத்தை அபிகருணே ஜனசிய தருணேந்து விபூஷணதா அபி கமலாசனத்வம் அபிதாம விஷாத்ரிபதேகே தரதமதாவசேன தனுதே நனுதே விததிஹி பரகிதவஷ்மனா பரிபச்சேளிம கேளிமதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி தேசிகன் இந்த பிரபக்தி வந்து சர்வாதிகாரம் என்பதை நமக்கெல்லாம் கொடுக்கிற இப்படிப்பட்ட பிரபக்தி அனுஷ்டிக்கிறவர்களுக்கு விரும்பிய பதத்தை தாரதமியத்தின் காரணத்தை காட்டி இந்த தயாதேவி அனுகிரகம் பண்றா அப்படி என்பதையும் சுவாமி தேசிகன் சூச்சகமாக தெரிவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.